எப்படி வெளில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு பண்ணி வெளில வர முடியுமா சொல்லுங்க. சரி கீர்த்தனை ரொம்ப நல்லா சொன்னாங்க, இந்த மாதிரி இதனால தான் சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இனிமேட்டிருந்து நான் ஈகோவே இல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்குமா? அந்த மாதிரி எவ்வளோ வாட்டி நினச்சிட்டோம், அது நடக்கவே நடக்காது. இந்த ஈகோ இதனுடைய பிடியிலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா, முதல்ல ரொம்ப கிளியராக உங்கள் மைண்டு பார்க்க ஆரம்பிக்கணும், இதனால் நான் கொடுக்குற விலை என்னன்றது. இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமையலறைக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து அப்போ தான் ஒரு சாதத்தை வடித்து வெளில வச்சுருக்காங்க, ஆனால் உங்களுக்கு அது சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது, தெரியாமல் கை மேலே அது மேலே படுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க? அப்படியே தொட்டுக்கிட்டே வா இருப்பீங்க. அது தொட்ட நிமிஷத்துக்கு அந்த சட்டி சுட்டதடா கை விட்டதடான்ற மாதிரி கை வெளில வந்துடும்ல. அந்த சமயத்தில் யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லணுமா, ஐயோ கண்ணே மணியே நீ தொட்டுகிட்டே இருந்தேனா உனக்கு வந்து கொப்பளம் வந்துடுமா, கை எரிஞ்சு போயிடுமா, நீ வெளில எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லணுமா? தேவையே இல்லைல்ல, தன்னிச்சையாக நடக்கிற ஒரு செயலில். அதே மாதிரி தான் முதல் இதில், முதல் காஸ்டில் நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியவே மாட்டேந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து விலை கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப சிக்கலாக்கிக்கிறோன்றது தெரியல. நான் கொடுக்குற விலை என்னன்றதை கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு விழிப்புணர்ச்சி, முடிவு கிடையாது விழிப்புணர்ச்சி. அந்த ஈகோ வந்து எப்பப்பெல்லாம் உங்கள் லைஃப்பில் உள்ளே வருதோ அப்போது அதை உள்ள வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அது அதனுடைய ஆட்டங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். கவனம் கவனிக்க ஆரம்பிக்கணும். இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அழகான ஊட்டி மலை மேலே வந்து நடந்து போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, அப்படியே சுற்றிலும் ரொம்ப ரம்யமாக இருக்குது, நல்ல அழகழகான பூக்கள் இருக்குது, எல்லாம் அப்படியே இந்த சைடில் அந்த சைடில் பராக பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க, பா எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, இந்த மேகங்களை பாருன்னு வந்துட்டே இருக்கீங்க. அடுத்த அடி எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே இருந்து சில்லுன்னு ஏதோ தண்ணி சில்லுன்னு காற்றடிக்குது, பாதமெல்லாம் அப்படியே குளிர்ற மாதிரி இருக்குது. அப்போ தான் வர பாதையை பார்த்துட்டு கீழே பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் கால் ஒரு கால் பாறை மேலே இருக்குது, இன்னொரு கால் வந்து அப்படியே கீழே குதிக்கிறதுக்கு கீழே அதில் பாதாளம் இருக்குது. ஆஹா, நம்ம வந்து வழியே பார்க்கல அப்படின்றப்போ ஒரு கால் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஸ்டெப் என்னவாகும், அப்படியே டக்குன்னு கால் பின்னாடி வந்துடும்ல, உங்களை நீங்கள் பாதுகாத்துப்பீங்கள்ல. அந்த கவனம் இருந்தால் தானே ஆனால் பாதுகாக்க முடியும், அந்த கவனம் இல்லைன்னா டமாலும் கீழே விழுந்துருவோம்ல. அதே மாதிரி தான் மானசீக உலகத்தில் கூட கவனமாக இருக்கணும். எங்கெங்கெல்லாம் எண்ணங்கள் ஓடுது, எந்த இதில் நம்ம என்ன யோசிச்சுட்ருக்குறோம், ஏன் இப்படி யோசிக்கிறோம், ஏன் இவ்வளோ வலி ஏற்படுது என் மனசில், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈகோவோட ஆட்டங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வந்து ரொம்ப நல்ல திக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ரொம்ப தோழிகளாக இருந்தீங்க, ஆனால் சடனாக ஒரு 6 மாதமாக வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். எது பேசினாலுமே பெரிய சண்டையாயிடுது. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்போ சடனாக இந்த அம்மா இப்படி சண்டை போடுது, வாயே தரக விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறீங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ் கசின் வந்து உங்களோட உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அம்மா கிட்ட உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறத நீங்கள் வந்து ஒட்டு கேட்குறீங்க, இந்த மாதிரி இவா அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ இன்றைக்கி இது பண்ணா அது பண்ணான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக உங்கள் அம்மா மனசை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கசின் கெடுத்துட்ருக்காங்க. இப்போ இது நெருங்கிய உறவு முறை அப்படின்றதுனால வந்து உங்களால் அவளை வெளில போகணும் சொல்ல முடியாது, ஆனால் இப்போ உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரிஞ்சிடுச்சு, இவளால் தான் பிரச்சனை, இவ தான் எங்கள் அம்மாவோட மனசை கெடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, இப்போ நல்லா யோசிங்க, இவளை வெளியில் துரத்துறதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, ஆனால் இவ வந்து உங்கள் அம்மா மனசையும் கெடுக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க? விழிப்புணர்ச்சியோடு பார்த்துட்ருப்பீங்கள்ல, எப்பப்பெல்லாம் பேசுகிறாங்களோ பக்கத்தில் போய் உட்காந்துருவீங்கள்ல, உங்களோட காதுக்கு தெரியாமல் உங்கள் கசின்ன்றவங்க அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லாத மாதிரி விழிப்புணர்ச்சியோடு இருப்பீங்கள்ல, கண்கொத்தி பாம்பாக இருப்பீங்கள்ல. அதே மாதிரி தான் நம்மளோட உள் உலகத்தில் கூட, அதே மாதிரி தான் நம்மளோட அடையாளம்ன்றது ஒரு கருத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த கருத்து வழியாக தான் ஸ்ட்ராங் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் கிளியராக பார்க்க முடியாது, ஹா இது ஒரு கருத்து தானே, இதனால் விடுறதுனால எனக்கு ஒன்றும் இல்லையே, வாழ்க்கைன்றதே ஒரு ஓட்டம் தானே, இந்த ஓட்டத்தோடு நான் அப்படியே பிரவாகம் பண்ண ஆரம்பித்தேன்னா அதுக்கப்புறம் எங்கே எதோடு நான் வந்து தொங்கிட்டுருக்கிறேன், தொங்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லையே அப்படின்ற அந்த ஞானம் வர வர உங்களால் உங்களை பார்த்தே சிரிக்க முடியும், உங்களால் உங்களை பார்த்தே ஒரு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்துக்கு முன்னாடி போக முடியும். இப்போ நியாயமாக உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், அப்போ என்ன சொல்கிறீங்க, எல்லாருக்கும் வந்து அடிப்பணிஞ்சு போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அடிப்பணிஞ்சு போகிறத பற்றியே கிடையாது. இது நான் என்ன கற்றுக்கிறேன், நான் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன, உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த தடைகளை நீக்கிட்டு நீங்கள் போகணுன்றதுக்காக சொல்ல வர்றது தானே தவிர, இது அடுத்தவங்களுக்கு கிள்ளுக்கீரையாக மாறி அவங்களோட இஷ்டம் படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கன்னு சொல்கிறதுக்காக கிடையாது. உங்களோட மன காயங்களை பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா அங்கே கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அந்த கற்றுக்கிற விஷயத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டு முன்னாடி போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ சுவாரஸ்யமாக எவ்வளோ சுவையாக நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். அண்ட் சில கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் ஏன் வந்ததுன்னே தெரியாமல் அந்த கருத்தை ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதன் மேலே ஒரு கவனம் வச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட பவர் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வர்றது தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, இல்லை ஆண்கள்னால் கம்பீரமாக இருக்கணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சமுதாயம் மூலமாக நம்மளுக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள். இந்த கருத்துக்களை உடைய ரெண்டு கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த மனைவி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து கெஞ்சோம், எனக்கு வீட்டில் போர் அடிக்குதுங்க, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சோம், ஆனால் அந்த வழியே தெரியாது, இல்லை நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்கிறது தான். இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னோட கருத்துன்றது என் குடும்பத்துக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கா இல்லை அழிவு பூர்வமாக இருக்கா. ஆம்பளைன்றவன் இப்படியெல்லாம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடுகளை ஒரு மனைவி வச்சுருந்தாள்னா, ஒருவேளை உங்களோட உறவு முறையில் அந்த ஆண் இந்த கோட்பாடுகளை காமிக்க முடியாத இருக்கிறப்போ எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தோ அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா என்னோட கருத்து என்னோட ஈகோவை பயன்படுத்திக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நிலைநாட்டுறதுக்காக வரும். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் கொடுக்குற விலையை பற்றி பேசுறது தான் இந்த நிகழ்ச்சியை தவிர, கருத்துக்களே இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கிடையாது. ஸோ இதனுடைய ஒரு பயன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உங்களோட முக்கியத்துவம் என்ன, லைஃப்பில் நீங்கள் எதுக்காக ஆசைப்படுறீங்க, அந்த ஆசைப்படுறதுக்கும் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லை சம்மந்தம் இல்லாமல் இருக்குதா. அப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய மேஜர் காரணம் இந்த ஈகோ அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த அடையாளம், அது விளையாடுற விளையாட்டுக்கள். ஸோ இந்த கேப்பை நீங்கள் பிரிட்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதன் மேலே ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் இந்த கேப்பை உங்களால் பிரிட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் விஷ் யூ ஆல் அ வெரி கிரேட் awareness, a great luck in exploring what your inner world is.